अस्मत् गुरुभ्यो नमः श्री हरये नमः श्री हरये नमः श्री हरये नमः गोपिका जीवन स्मरणं गोविंदा गोविंदा अव्यासुर्भुवत्रयी मणिभृतं कंडूर्यनैरद्रिणा निद्राणस्य परस्य कूर्मवपुषो निश्वासवातोन्मयः यद्विक्षेपणसंस्कृतो दधिपयः प्रेङ्खोलपर्यङ्किका नित्यारोहणनिर्वृतो विहरते देवः सहैव श्रिया असारे संसारे विषय विषसङ्गाकुलधियः क्षणार्धं क्षेमार्थं पिबद शुकगाथातुलसुधां किमर्थं व्यर्थं भो व्रजत कुपथे कुत्सितकथे परीक्षित साक्षी यक्षवणगद मुक्त्युक्तिकथने निगमकल्पतरोर्गलितं फलं शुकमुकादमृतद्रवसंयुतम् पिबद भागवतं रसमालयं मुहुरहोरसिका भुवि भावुकाः नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् भूदैर्महद्भिर्यैमा पुरो विभुः नर्माय शेते यदमूषु पूरुषः भुङ्क्ते गुणान् षोडशषोडशात्मकः सोऽलङ्कृषीष्ट भगवान् ഉലകമേതിരണ്ടിടും അതിശയം കണ്ടിട് അനുഭവം ചൊല്ലിടും അതനെ അറിഞ്ഞിട് പഴകിടുമടിയവർ ഭക്തിയെ ഏർപ്പവൻ പഴകിടുമടിയവർ ഭക്തിയെ ഏർപ്പവൻ கவலைகள் தீர்ப்பவன் கழலடி பணிந்திடு கவலைகள் தீர்ப்பவன் கழலடி பணிந்திடு சதா சந்தோஷம் தந்திடும் ஒரே இடம் திருப்பதி நிலாவென குளிர்ந்திடும் ஸ்ரீவாசன் தந்தி குபேசன் வாரி வழங்கிடும் சங்க பத்ம நிருநிதி குபேரன் வாரி வழங்கிடும் சங்க பத்ம நிருநிதி திருமகள் புரைவிடும் வருபவர்க்கு நிம்மதி திருமகள் புரைவிடம் வருபவர்க்கு நிம்மதி சதா சந்தோஷம் தந்திடும் ஒரே இடம் திருப்பதி நிலாவென குளிர்ந்திடும் ஸ்ரீவாசன் சந்தி ஸ்ரீவாசன் சந்தி ஸ்ரீவாசன் சந்தி கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா பகவானுடைய கூர்மாவதாரம் பார்த்துட்டுருக்கோம். அந்த கூர்மாவதாரத்தில் பகவான் எல்லாமாக வந்து அசுரர்களையும் தேவர்களையும் காப்பாற்றுறதுக்காக எல்லாமாக இருந்து மந்தர பர்வதத்தை கடைந்தார். அதுலேருந்து ஹாலாஹல விஷம் வந்தது. அது பரமேஸ்வரர் குடித்து லோகத்துக்கு நன்மை உண்டாக்கினார், மங்களத்தை உண்டாக்கினார். மேலும் அது கடைய கடைய கடைய ஒவ்வொரு விஷயமா வந்துட்டுருக்கு. அது என்னெல்லாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். வீதே கரே விஷாங்கேன பிரீதாஸ்மே பிரீதாஸ்தே அமரதானவாஹ. முதல்ல அவ எல்லாருமா வந்து பூர்வாதிகம் சமுத்திரத்தை நன்னா கடையறா. அப்ப முதல்ல வந்தது என்னது அப்படின்னா ஹவிர்தானி அபவத் காமதேனு ஆவிர் பவித்தாளாம். அந்த காமதேனுவை யார் எடுத்துண்டா அப்படின்னா மகர்ஷிமார், வேத வித்துக்களான மகர்ஷிமார் யக்ஞ கர்மத்துக்காக பரிசுத்தமான ஹவிச கிடைக்கிறதுக்கு வேண்டி அவ எடுத்துண்டா. அதுக்கப்புறம் என்ன வந்தது, தத உச்சைஸ்ரவா நாம, உச்சைஸ்ரவசு அப்படிங்கிற பேரான சந்திரபிம்பமாட்டமா வெள்ள வெள்ளையேன்னு இருக்கக்கூடிய ஒரு குதிரை வந்துதான். அந்த குதிரை யார் ஆசைப்பட்டா அப்படின்னா தஸ்மின் பலிஹீம், அந்த குதிரையை மகாபலி ஆசைப்பட்டார். இந்திரன் பேசாம இருந்தார். ஏன்னா முன்னாடியே பகவான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்கார், ஏன்னா ஈஸ்வர சிக்ஷையா இந்திரஹானா அப்படின்னு எழுக்கிறார். பகவான் ஆல்ரெடி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்கார், நிறைய விஷயங்கள் முன்னாடி வரும் அமிர்தத்துக்கு முன்னாடி, அதுக்கு பின்னாடி போக நினைல்னா அமிர்தம் கிடைக்காது அப்படின்னு ஆல்ரெடி விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டு தான் வந்திருக்கா. சோ இந்திரன் எதுவுமே பேசலை, மகாபலி ஆசைப்பட்டார், கொடுத்துட்டார். தத் ஐராவதோ நாம, நெக்ஸ்ட் என்ன வந்து, ஐராவதம் அப்படிங்கிற ஒரு கஜவீரன், நாலு கொம்புனால பரமசிவனுடைய வெள்ளி மாமலை வெள்ளி மாமலையுடைய மகிமையை அடர்த்தி எடுத்துண்டு வந்து எழுந்து வந்துதான் கஜவீரன். மேலும் கௌஸ்துபம் அப்படிங்கிற ஒரு பேரான பத்மராக ரத்னம் மகாசமுத்திரத்திலேருந்து வந்தது, அது விஷ்ணு பகவான் தன்னுடைய மார்பில் அலங்காரமா இருக்கட்டும் அப்படின்னு அந்த ரத்னத்தை எடுத்துட்டார். ததோ பவத் பாரிஜாதா, அதுக்கப்புறம் பாரிஜாத விரக்ஷம் உண்டாச்சு. அந்த பாரிஜாத விரக்ஷம் என்ன கேட்டாலும் அர்த்தைஹி அர்த்தினஹா சஸ்வத் பூரயதி, யாரெல்லாம் அபிஷ்ட வஸ்துகள் கக்கிறாலோ அதெல்லாம் பூர்ணமா கொடுக்கக்கூடிய விரக்ஷம். அதுக்கப்புறம் அப்சர ஸ்திரீகள் உண்டானார்கள், அழகான வஸ்திரங்கள் எல்லாம் போட்டுண்டு ரத்தி சுகமா வந்திருந்தா. அதுக்கப்புறம் யாரு ஆவிர்பவிக்கிறா அப்படின்னா, ததச்சாவிரபூத் சாட்சாத் ஸ்ரீரமா பகவத் பராரஞ்சயந்தி திஷ காந்தியா வித்யுத் சௌதாமினி யதா. விஷ்ணு பகவான் ஏதோ பார்த்து காத்துட்டு இருக்காருன்னு புரியறது, கடையரா கடையரா கடையரா யாருக்கோ வேண்டி காத்துட்டு இருக்கார். யாருக்கு அப்படின்னு பார்த்ததும், யாரு வரா இப்போ, சுதாமா பர்வதத்தினுடைய ஸ்பட்டிகமய சிகரங்கள்ல ஒளி எப்படி சிதறுமோ அந்த காந்தியோட சோபனை ரஞ்சயந்தி எல்லாங்கையும் பிரகாசம் பரத்திண்டு சம்பத் தேவதையான பிரத்யக்ஷ ரூபம் தரித்துண்டு பகவத் பராரமா ஆவிரபூத் விஷ்ணு பராயணையான லக்ஷ்மி தேவி ரமா ஆவிரபூத், லக்ஷ்மி தேவி வந்தாலும் அந்த லக்ஷ்மி தேவி வந்ததும் பகவானுக்கு அவ்வளோ சந்தோஷம். விஷ்ணு பகவானுக்கு மகாலட்சுமி தாயாரே தான் இங்க திருப்பி ஆவிர்வாவம் பண்ணியிருக்கா, ஆனாலும் ரொம்ப சந்தோஷம் பகவானுக்கு, விஷ்ணு பகவானுக்கு. அதுக்கப்புறமோ தஸ்யா சக்ருஹு ஸ்பிருஹாம், அத தேவியை பார்த்ததும் யாரெல்லாம் மோகம் அடைஞ்சார்கள் அப்படின்னா, தேவர்கள் அசுரர்கள் மனுஷர்கள் உள்பட அத்தனை பேரும் அந்த அந்த தேவியோடைய அந்த அம்பாளுடைய அந்த தாயாருடைய சர்வ ரூபௌதாரியவையோர்வர்ண சௌந்தர்யம் ஔதாரியம் எவ்வன பிராயம் நிறம் எல்லாம் அதுக்கு மேல ஆசைப்பட்டு அந்த தேவியை அடையணும் அப்படின்னு தன்னுடைய ஆசையை வெளிப்படுத்தினார்கள். அதுக்கப்புறம் என்ன பண்றா அம்பாள் வந்து தேவி வந்திருக்காள் இல்லையோ, அந்த தேவிக்கு தேவேந்திரன் விசித்திரமான ஒரு பெரிய ஆசனம் கொடுத்தார். மகாநதிகளெல்லாம் உடல் எடுத்துட்டு பொன் கலசங்கள்ல சுத்தமான ஜலம் கொண்டு வந்தாலாம் தாயாருக்கு. பூமி தேவி அபிஷேகத்துக்கு வேண்டி எல்லா வனஸ்பதிகளையும் கோக்களையும் விசுத்தமான பஞ்சகவ்யங்கள் வசந்த ருத்து புஷ்பங்கள் இந்த சைத்திர வம்ச வைசாக மாசத்துல வரக்கூடிய புஷ்ப பலங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்தா பூமி தேவி. ரிஷிகள் என்ன பண்ணினா அப்படின்னா அதெல்லாம் விதிப்படி கொண்டு வந்ததெல்லாம் விதிப்படி அபிஷேக கிரியைகள் எல்லாம் பண்ணினார்கள். கந்தவர்கள் என்ன பண்றா, பத்ராணி மங்கள கீதங்கள் பாடுறா. நட்டியகா நந்திருத்துகு நர்த்திக நர்த்தனம் பண்றவா எல்லாரும் நர்த்தனம் பண்றா, நிறுத்தம் ஆடுறா பாடுறா. மேகங்கள் என்ன பண்றது, அந்த தாயார் வந்திருக்காள் இல்லையோ பிரத்யக்ஷமா, அந்த தாயாருக்காக கோலாகல துவனி முழங்கிறது. மிருதங்க பணவ முரஜானக கோமுகான் சங்க வேணு வினா வீணாகா வினாதயன் அத்தனை வாத்தியங்களும் வாசிக்கிறான். அதுக்கப்புறம் திக்கஜங்கள் வரா, திக்கஜங்கள் கஜலட்சுமி இல்லவா தாயார், அந்த லக்ஷ்மிக்கு திக்கஜங்கள் வந்து சுத்தான பத்மஹஸ்தயமான லக்ஷ்மி தேவிக்கு பூர்ண கும்பங்கள் எல்லாம் கொண்டு வரா. பிராமணா வேத மந்திரத்தோட பூர்ண கும்பங்களை கொண்டு வந்து அபிஷேகம் பண்றா. சமுத்திரஹா பீத கௌஷேயவா சசி சமுபாஹரத்து, சமுத்திர ராஜா மஞ்சப்பட்டு ரெண்டு விசிஷ்டமான வஸ்திரங்கள் தாயாருக்கு சமுபாகரத்து கொடுத்தா. வருணதேவன் வைஜெயந்தி மாலை அப்படின்னு அழகான ரொம்ப மதம் கொண்ட வண்டுகள் கூடின வைஜெயந்தி மாலை, மதுகந்தம் அந்த மனம் அப்படி மதுவாட்டமா தேனாட்டமா இருக்குமா, அப்பேற்பட்ட வைஜெயந்தி மாலையை தாயாருக்கு கொடுத்தா. பிரஜாபதியான விஸ்வகர்மா என்ன கொடுத்தா, அத்தனை ஆபரணங்கள் பூஷணங்கள் எல்லாம் கொடுத்து, சரஸ்வதி தேவி முத்துமாலையை கொடுத்து, பிரம்மா லீலா கமலம் அப்படிங்கறத கொடுத்து நாகதேவதைகள் கர்ணபூஷணங்கள் எல்லாம் கொடுத்தார்கள். மேலும் அந்த தந்திரிக்காலவா மாலை, வைஜெயந்தி மாலை, இந்த வைஜெயந்தி மாலை யாருக்கு அப்படின்னா, யாரோடாவது கழுத்துல போடணும், வரம் எடுத்துக்கலாம், தன்னுடைய கணவரை தானே எடுத்துக்கலாம் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்தது யாரு, தாயாருக்கே கொடுத்துட்டாங்க. நீங்களே செலக்ட் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஆசையா இருக்கும், ஒரு ஆள்னா ஓகே, இது எல்லாருமே ஆசையா இருக்கும் இல்லவா, அப்ப தாயார்கிட்டே கொடுத்து விட்டா. அந்த வைஜெயந்தி மாலை அழகா அழகான சுந்தரமான கவிழ்த்தடங்கள் ஒளி வீசறது, லஜ்ஜா சகிதமா மந்தஸ்மிதத்தோட அழகான முகத்தை வைத்துண்டு மந்தம் மந்தம் மந்தம் சஜால முள்ள முள்ள முள்ள நடந்தாளாம் தாயார். விலோகயந்தி நிரவத்தியமாத்மனஹ பாக்கறா, யாரெல்லாம் கந்தர்வர்கள், யக்ஷர்கள், அசுரர்கள், சித்தர்கள், சாரணர்கள், தேவர்கள் எல்லாரும் இருக்கா, யாராவது குற்றமற்றவா யாராவது இருக்காளா? நிரவத்தியம் அவ்யபிசாரி சத்குணம் துருவம் ச, சத்குணங்கள் நிரம்பினவா யாராவது இருக்காளா அப்படின்னு பாக்கறா. ஆனா தென்படலையா, என்ன அன்ப வீடத்தை கண்ணில் காணலை, என்னத்தினால பார்க்க முடியலை அப்படிங்கறதுக்கு காரணம் சொல்றா. என்னது பல காரணம், நூனம் தபஹா யஸ்ய நமன்யு நிர்ஜயோ, கொஞ்சம் அவளுக்கு தபஸ் கம்மி. தர்மஹா க்வஜித் தத்ர, கொஞ்சம் அவளுக்கு தர்ம போதம் உண்டு. ந பூத சௌஹிருதம், ஆனா பூதானுகம்பே இல்லை, பூதங்களுக்கு சௌஹிருதம் இல்லை, சுஹிருத் இல்லை. சிலவாளுக்கு தியாக புத்தி, தியாகஹா க்வஜித், தியாக புத்தி இருக்கான். தத்ரன முக்தி காரணம், ஆனா அந்த தியாகத்துக்கு உண்டான மோட்சத்துக்கு உண்டான போம்வழி இல்லையே அந்த தியாகத்துல. வீரியம்ன பும்சகா, ஒரு புருஷனுக்கு சௌரியம் உண்டு, ஆனா அஜவேக நிஷ்கிருதம்ன காலவேகத்துக்குண்டான பரிகிருதமா இருக்கக்கூடியது இல்லை. குணசங்க வர்ஜிதா, பிரகிருதி குணங்கள் சேர்த்து விட்டாப்புல இருக்கு. ஆனா இப்படியெல்லாம் குறைகள் ஒரு ஒரு பக்கத்துல தூக்கி இருந்தா இன்னொரு பக்கம் கம்மியா இருக்கு. கொஞ்ச பேருக்கு தீர்காயுஸ் இருக்கு, கொஞ்ச பேருக்கு ஸ்திரீகளுக்கு ஆசை இருக்கு, சுபாவ குணம் இருக்கு, ஆயுசு நிறைய இருந்துட்டு பிரயோஜனம் இல்லையே, அப்படி பல விஷயங்கள் பார்த்தப்போ நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு சுவாவம் இருக்க, குணம் சம்பந்தமா இருக்கக்கூடிய ஒருத்தரையும் பார்க்க முடியலை. அப்பதான் தாயார் முள்ள பாக்குறா, ஏவம் விமர்ஷியாவ்யபிசாரி சத்குணைஹி வரம் நிஜைகாஸ்ரயதா குணாஸ்ரயம் வவ்ரே வரம் சர்வ குணைரபேக்ஷிதம் ரமாமுகுந்தம் இரபேக்ஷமீப்சிதம். இப்படி ரொம்ப யோசிச்சு லக்ஷ்மி தாயார் தன்னை, லக்ஷ்மி தாயார் என் கழுத்துலதான் போடுவார்னு அவரும் பார்க்காம இருக்க, எல்லாரும் தாயாரே பக்கத்த சுவாமி மட்டும் பெருமாள் மட்டும் இந்த பக்கமா பார்த்துட்டு இருக்காராம். ஏன்னா தெரியும் அவருக்கு 100% ஷோராகம், தாயார் என் கழுத்துலதான் மாலை போடுவா அப்படின்னு. அப்ப அந்த ஸ்ரீஹரிய பார்த்தா எந்த குறைவும் காணலையாம். பிராகிருத்தமான குணங்களுக்கு அகுணாசிரயம், பிராகிருத்தமான குணங்களுக்கெல்லாம் ஆசிரியம் இல்லாதவன், சர்வகுணைகி அபேட்சிதம், அபேட்சமான அந்த ஸ்ரீஹரியை பார்த்தா ஆசை வந்துதான். அந்த ஸ்ரீஹரியவே ரமா முகுந்தம் நிரபேட்சம் இப்சிதம், முகுந்தம் இப்சிதம் வரம் பவ்ர, அந்த ஸ்ரீஹரியே ஆசையோட வரனாக ஏற்று எடுத்திருந்தாள் அப்படின்னு அந்த ஸ்ரீஹரியை மணந்துக்கிறா. ஜகதோ ஜனகோ ஜனன்யாம் பக்ஷோ நிவாசமகரோத் பரமம் விபூதே ஸ்ரீ ஸ்வாஹ் ப்ரஜா சகருணேன நிரீக்ஷணேன யத்ர ஸ்திதை தயத சாதிபதீன் ஸ்த்ரிலோகான். அங்க மங்களகரமான திவ்ய தம்பதியான மகாலட்சுமி தாயாருக்கும் பெருமாளுக்கும் லட்சுமி கல்யாண வைபவம் நடக்கிறது. அங்க மாலை மாற்றினாள் லட்சுமி, மாலை மாற்றினாள், மாலை மாற்றினாள் லட்சுமி, மாலை மாற்றினாள், மாலை சார்த்தினாள் லட்சுமி, மாலை மாற்றினாள், மாலடைந்த மதிலரங்கன் மாலையவர்தன் மார்பிலே மையலாய் தையலாய் மாமலர் கரத்தினார், மையலாய் தையலாய் மாமலர் கரத்தினார் மாலை காட்டினார். மாலை சாற்றினான், லட்சுமி மாலை மாற்றினான். வெக்கத்தோட மாலைய மாற்றினாளாம். அந்த அப்பேற்பட்ட லட்சுமி தாயாருக்கு மூணு உலகத்துக்கும் அப்பாவான பகவான், மூணு உலகத்துக்கும் அம்மாவான தாயார், இவா ரெண்டு பேரும் மணந்துக்கிற அந்த ஒரு வேலையில எல்லாரும் சந்தோஷம் அடைஞ்சா எல்லாருக்கும் நிறைவு வந்தது. சரி, பெருமாள் தாயார எங்க வச்சிருந்தார் அப்படின்னா, வக்ஷோ நிவாச மகரோத் பரமம் விபூதேஹே. திருமார்புல கடாட்சத்தினாலே அந்த திருமார்புல இடம் கொடுத்தாரா, மார்பிலேயே இருக்கட்டும்னு. ஏன் அப்படின்னா, தாயார் வந்து பக்கத்துல உட்காந்துக்கோ அப்படின்னு சொன்னா தாயார் சொல்றா, முடியாது, எனக்கு வந்து உங்க கூடயே இருக்கணும், உங்களை நம்பிக்கை இல்லை அப்படின்னா உங்களை நம்ப முடியாது. என்னம்மா இப்படி சொல்ற, எல்லாருமே என்னதான் நம்பணும்னு சொல்றா, நீ என்ன நம்ப முடியாத சொல்ற ஏன் அப்படின்னு கேட்டப்போ, யாராவது கஜேந்திரனோ யாராவது ஆதி மூலமே அப்படின்னு கூப்பிட்டா நீங்கள் என்னையும் விட்டுட்டு போயிடுற, பக்தனுக்காக போயிடுற, அதனால என்ன உங்களால பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது, அகலகில்லேன் அப்படின்னு இறை பொழுதும் அகலகில்லேன், அதுக்கு என்னது வழி சொல்லுங்கோன்னு சொல்றதுதான் என் மார்புல இருந்துக்கோ அப்படின்னு. அந்த மார்ப பெருமாள் கொடுக்கறது விஷயம் இல்லை, தாயார் எடுத்துண்டார் அப்படின்னு சாதிக்கேன், நான் அகல மாட்டேன் உங்களை விட்டு அப்படின்னு தாயார் அந்த பெருமாளுடைய வக்ஷஸ்தலத்துல இடம் பிடிச்சுட்டா. இதுக்குதான் அமிர்த மதனம். எல்லாரும் அமிர்தத்துக்கு வேண்டி காத்துட்டு இருந்தாராம், ஆனா பெருமாள் என்ன காத்துட்டு இருந்தாருன்னு திருமங்கை ஆழ்வார் சொல்றார் உப்புளியப்பன் சுவாமிய பார்த்துட்டு. அண்ணல் செய்து அலைகடல் கடைந்து அதனுள் கண்ணுதல் நஞ்சும் கண்டான், விண்ணவர் அமுதுண்ண அமுதின் வரும் பெண் அமுதுண்ட என் பெருமானே அப்படின்னு சொல்றார். அமுது எல்லாரும் அமுது அமுதுன்னு சொல்லேண்டா, பெருமாள் என்ன அமுது உண்டார் அப்படின்னா, பெண் அமுதுண்ட என் பெருமானே அப்படின்னு அழகா அந்த உப்புளியப்பனை பார்த்து சொல்ற. வாஸ்தவம் தானே, மகாலட்சுமி தாயார தான் அமுது, அந்த அமிர்தம் பக்கத்திலேயே இருக்கேன், அந்த அமிர்தத்துக்கு ஈடாகுமா வேற ஏதாவது? அப்போ அப்பேற்பட்ட அந்த மகாலட்சுமி தாயாருடைய கல்யாண வைபவம் நிகழ்ந்தது. மூணு உலகத்திலையும் இருக்கக்கூடிய வாசிகள் அத்தனை பேரும் சமிருத்தரானார்கள். ஏன்னா அவ திருப்தி அடைஞ்சா நம்ம திருப்தி அடைஞ்சா மாதிரி இல்லவா? அது மாதிரி அந்த அந்த க்ஷணம் சங்கதூரிய மிருதங்கானாம் வாதித்ராணாம் பிரதஸ்வனஹா வே தேவானுகானம் சஸ்திரீனாம் நிருத்தியதாம் காயதாம் அபூது சங்கம் வேரி மிருதங்கம் வாத்தியங்கள் எல்லாம் வாசிக்க அப்சர ஸ்திரீகளோட ஆட்டமாட பாட்டு பாட தேவானுச்சரர்கள் எல்லாரும் சப்த கோலாகலம் போட்டார்கள். எல்லாருக்கும் சந்தோஷமாயிடுத்து. பிரம்மா ருத்ரன் அங்கிரசு போன்ற விஸ்வசிருஷ்டா எல்லாரும் புஷ்ப வர்ஷம் பண்ண, ஸ்ரீஹரியை நமஸ்காரம் பண்ண, யதார்த்த வண்ணம் என்னெல்லாம் வேணுமோ அந்த வேத சூத்திரங்களால ஸ்துதி பண்ணினார்கள் பகவானை. அப்படி பகவானை பூஜை பண்ணி அந்த சௌசில்யாதி சத்குணங்கள் திகஞ்சவனான அந்த பகவானை கடாட்சம், அந்த பகவானை பார்த்து அவருடைய கடாட்சம் பட்டு எல்லாரும் ஆனந்தத்தை அடைஞ்சார்கள் என்று சொல்ல, மேலும் அவ வந்து திருப்பி அதாசீத் பாருணி தேவி கன்யா கமலலோச்சனா திருப்பி கடையறா. கடையறத்து என்ன வந்ததுன்னா, சுராதேவி வந்தா, அது வந்து அசுரர்கள் எடுத்துட்டார்கள். அதுக்கப்புறம் ஒரு புருஷன் வந்தாராம், புருஷா பரமாத்புதா உததிஷ்டத்து, அத்தியாச்சரியமான ஒரு புருஷன் அந்த சமுத்திரத்திலேருந்து வந்தார். அவர் எப்பேற்பட்டவர் அப்படின்னா, தீர்க சீவரதோர் கண்டஹ கம்புக்ரீவோருணேக்ஷணஹ ஷ்யாமளத்தருணஸ்ரக்வீம் சர்வாபரணபூஷிதஹ தீர்கவீவரதோர் தண்டஹ கம்புக்ரீவஹ. நீண்ட ரொம்ப குண்டா நல்ல திடகாத்திரமான கை ரெண்டனம், சங்காட்டமா கண்டம் கழுத்து, செவந்த கண்ணு, ஷியாமாபனாக ஷியாமள ஷியாமளஹா தருணஹா ஷியாமாபனாக யவ்வன யுத்தமா பூமாலையை போட்டுண்டு சர்வாபரண பூஷிதா சர்வ ஆபரணங்களையும் அலங்காரம் பண்ணி மஞ்சப்பட்டு உடுத்திண்டு மாரிடத்துல விரிந்த மகோரஸ்காக விரிந்த மார்பாம் ரத்னங்கள் எல்லாம் போட்டுண்டு சுருள் தலைமுடியாம் சிம்ம பராக்கிரமியாக கங்கணாலங்கிருதம் எல்லாம் பண்ணி பரமசுந்தரமான ஒரு அமிர்தத்தை ஒரு கும்பத்துல எடுத்துன்னு அமிர்தா பூர்ண கலசம் அமிர்தம் நிரப்பின ஒரு கும்பத்தை கையில தூக்கிண்டு ஒரு புருஷன் அது யாரு அப்படின்னா பகவத் சாட்சாத் விஷ்ணோஹோ பகவானான சாட்சாத் மகாவிஷ்ணுவோடைய அம்சாம்ச சம்பவஹாக அம்சத்தினுடைய அம்சம் கொண்டு அவதாரம் பண்ணின யக்ஞங்கள்ல அவிர்வாகம் அதிகாரியும் ஆக இருக்கக்கூடிய யாரு தன்வந்தரிஹி இதி க்யாதஹா ஆயுர்வேததிற்கு தன்வந்தரி அப்படிங்கிற நாமத்தால விக்யாதனான ஆயுர்வேத விஞ்ஞானத்தினுடைய பிரதான புருஷனாக இருக்கக்கூடியவர் வந்தார் ஜெய் போலோ தன்வந்தரமூர்த்திக்கு ஜெய் தன்வந்தரமூர்த்தி ஆவிர்வாவம் இதுவும் பகவானுடைய அவதாரம் தான் தன்வந்தரமூர்த்தியை பார்த்ததும் அசுரர்களை எல்லாருமா என்ன சொல்லுவா பிரசாதம் எல்லாம் கிடைச்சா அடிச்சு பிடிச்சிட்டு ஓடுவோமே அதே மாதிரி அசுரர்கள் அத்தனை பேரும் அந்த தன்வந்தர மூர்த்திட்டே கலசத்தை பலாத்காரமா பிடிச்சுட்டு எடுத்துட்டு போயிட்டா பகவான் பார்த்தார் இந்த தேவர்கள் எல்லாம் நேர போய் பகவான் மகாவிஷ்ணுட்ட நாராயணா விஷ்ணு ஹரிம் சரணம் ஆயுஹு சரணம் அடைஞ்சுட்டா பகவான் பார்த்தார் என்னடா இவா இவா பண்ணது தப்புதானே சமுதிரத்துல இருந்து ஒவ்வொன்னா வந்துன்றது அதை ஈக்குவல் பண்ணி கொடுத்துன்றிருந்தா இவா வந்து திருடிட்டு போயிட்டா பகவான் பார்த்தார் இவருக்கு சுக்கரநீதி தான் உகந்தது சுக்கரநீதினா என்னதுன்னா நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவன் பிரஹஸ்பதி நீதினு உண்டு கெட்டவனுக்கும் நல்லவனா இருக்கிறது அது இந்த காலத்துல சரியா வராது கலியுகத்துல சரியா வராது நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவன் யார் எந்த அவதாரத்துல இருந்தானா கிருஷ்ணர் கட்டவனுக்கும் நல்லவனாக இருந்தது ராமர் அதுக்கெல்லாம் முன்னாடி இங்க சுவாமி இந்த அவதாரத்திலேயே நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவனாக தான் இருக்கணும் ஏன்னா உன்னை நம்பிதானே ரெண்டு பேருக்கும் ஈக்குவலா ஷேர் பண்ணிட்டு வந்தேன் என் மேல நம்பிக்கை இல்லாம தானே நீ என் கையிலேந்து கொண்டு போனாய் அப்ப எனக்கு உன்மேலையும் நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற மாதிரி பகவான் அந்த சுக்கர நீதியை கை கொண்டுக்கிறார் இப்போ இந்த அமிர்த கலசத்தை எடுத்துட்டு போன அசுரர்கள் இருக்காளே அவளுக்குள்ளேயே சண்டை நீ அவனுக்கு கொடுக்காது இவனுக்கு கொடுக்காது யாருக்கும் கொடு கொடுன்னு சொல்லி சண்டை இல்லையா அவனுக்கு கொடுக்காது இவனுக்கு கொடுக்காதுன்னு சண்டையாம் அப்போ அங்க ஒரு அழகான ஸ்திரீ கிருஷ்ணவர்ணத்தோட விருத்தாகாரத்துல அழகா குஜமண்டலங்களுடைய பாரத்தோட வளைஞ்ச சரீரம் மோகினி வேஷத்துல யாரு வந்தாளாம் பியூஷ கும்பகலகம் பரிமுச்ச கர்வே கிருஷ்ணாகுலா பிரதியுஹு த்வதுரோஜ கும்பே பகவான் மோகினி அவதார ஸ்வரூபமா எடுத்துண்டு மோகினி அவதாரத்தை எடுத்துண்டு அவ முன்னாடி பிரத்யக்ஷமானார் அந்த அழக பார்த்த அசுரர்கள் எல்லாம் சண்டையெல்லாம் நிறுத்தி அந்த அழகான வடிவத்தை பார்த்து மோகினி பார்த்து சொல்றா காத் மிருகாட்சி பேடைமான் மாதிரி கண்களுடைய நீ யாரு விபஜஸ்வ சுதாமிமாம் அழகானவளே நீ யாரு இந்த நீயே அமிர்தத்தை எங்களுக்குள்ள பகிர்ந்து தந்துடு அப்படின்னு அமிர்தத்தை கொடுக்கறா அப்போ சொல்றார் பகவானே சொல்றார் நான் வந்து லக்ஷ்மியோடைய சகியாக்கும் நான் பரந்தாமத்தில இருந்து வரேன் அப்பேற்பட்ட என்ன எப்படி நீங்கள் நம்புறேன் அப்படின்னு அந்த பக்கம் உண்மையதான் சொல்லியிருக்காரு மோகினி சுவாமின் ஏமாத்தலை உண்மையதான் சொல்லியிருக்காரு லக்ஷ்மியுடைய சகிதானே சுவாமி பெருமாள் அப்போ சொன்னப்போ என்ன எப்படி நம்புறேன் அப்படின்னு எங்களுக்கு உங்க உண்மையில நம்பிக்கை இருக்கு என்னவோ தரணம் அப்படின்னு தோணறது அப்படின்னு சொல்றத நான் இதை வச்சு என்னால கொண்டு போயிட்டாலோ இந்த அமிர்த கலசத்தை எடுத்துட்டு போட்டாலோ உங்களுக்கு தராம இருந்தாலோ அப்ப நீங்க ஏமாந்து போக மாட்டேலா அப்படின்னு எல்லாம் சொல்றா ஆனாலும் அவ வந்து அந்த அழகுல மெய்மறந்து நீயே தா அப்படிங்கிற மாதிரி சரண்டர் ஆயிடுறா நான் என்னால தப்பு பண்ணியிருந்தா க்ஷமிங்கோள் என்று சொல்லி அவள் எல்லாம் உட்காத்துறா தேவர்களையும் அசுரர்களையும் எல்லாருமா லைன் லைனா அந்த பக்கம் இந்த பக்கமா கரெக்டா உட்காத்துறா மோகினி தாயார் வந்து அந்த அமிர்த கலசத்தை வச்சு நிறுத்தம் ஆடுறாளாம். நிறுத்தம் ஆடுறத இவளுக்கெல்லாம் அந்த அழகுல மெய் மறந்து போறா. எங்களுக்கு வருது வருது நினைச்சுட்டு இருக்கா. அசுரர்களுக்கு ஒரு சொட்டு கூட சுவாமி கொடுக்கலையாம். தேவர்களுக்கு கரெக்டா அவளுடைய இலையில போய் விழருது. அப்ப இவாளுக்கு என்னடா அது, ஒருத்தர் வந்து கிறக்கிறாரு, என்னடா அமிர்தம் வரும் வரும் நினைச்சுட்டு இருக்கோம், வரதில்லை, ஆனா அவ மட்டும் சாப்பிட்டு இருக்காளே என்னது அப்படின்னு பாக்கிறத ஸ்வர்பானு அப்படிங்கிறவர் இருங்கோ நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு நேரா அசுரர் கோஷ்டியில இருக்கக்கூடிய இந்த ஸ்வர்பானு நேரா தேவர்களுடைய கோஷ்டியில போய் உட்காந்துட்டார். யாருக்கு நடுவுலன்னா சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவுல உட்காந்துட்டார். உட்காந்து கரெக்டா அமிர்தம் விழருது. ஸ்வர்பானு நினைச்சிருந்தார் கடைச்சு கொடுத்த வேகம் பாத்துடுவோம் எப்படி இருக்கு அமிர்தம், சாலிடா லிக்விடா என்னது அப்படின்னு பாத்துடலாம். எடுத்து நாக்குல வச்சுட்டுட்டார். அப்பதான் என்னடா இது, ஏன்னா தேவர்கள் எல்லாம் மந்திரம் எல்லாம் சொல்லினதுக்கு அப்புறம் தான் சாப்பிடுவா, வெயிட் பண்ணிட்டு இருக்கா, இவர் மட்டும் சாப்பிடறாரே பார்த்தானா அப்படின்னு பார்த்ததும் இது நம்ம கோஷ்டி கிடையாதே அப்படின்னு நாராயணா அப்படின்னு கத்துறா. பகவான் தெரிஞ்சுதான் போட்டிருக்கார். ஆனா இவ கேட்டப்போ அந்த பகவான் அந்த கழுத்தை வெட்டி போட்டு விடுறாராம். ஸ்வர்பானோட கழுத்து இந்த பக்கமா நிக்கிறது, உடல் அந்த பக்கமா நிக்கிறது. அந்த அமிர்தத்தை சாப்பிட்டுட்டாரே இல்லையோ, ஆனா அந்த ரெண்டுமே மரணம் இல்லாம இருக்கு. மிருத்தி உள்ளையே அமிர்தம் இல்லவா, மிருத்தி உள்ளே நாக்கும் பேசின் இருக்கு, கையும் அந்த அமிர்தத்தை எடுத்து எப்படியாவது போலாம் தப்பிக்கலாம் அப்படின்னு பாத்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த அமிர்தத்தை வேண்டதெல்லாம் கொடுத்தாச்சு. இந்த ஸ்வர்பானுவையும் சுதர்ஷன சக்கரத்தால கழுத்து அறுத்து போட்டாச்சு. அதுக்கப்புறம் பகவான் அப்பிரத்யட்சம் ஆயிட்டார், அந்தர்தனம் ஆயிட்டார். திருப்பி அந்த தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் பெரிய பெரிய யுத்தம் ஏற்படுறது. அப்போ பிரம்மாவால பிரேரிதமாக நாரத மகர்ஷியால நாரத மகர்ஷியோட வார்த்தையை மானித்து அந்த தேவாசுர யுத்தம் அடங்கித்து அப்படின்னு சொல்லி இந்த அமிர்தவதனம் அப்படிங்கிற லீலை பூர்த்தி ஆகிறது. இதுல ரொம்ப முக்கியமானது கூர்ம அவதாரம் தான். அந்த அவதாரத்துக்கு ஒட்டி பல அவதாரங்கள் வருது. எல்லாம் பகவான் தான் அப்படின்னு காட்டுறது ஏன் கூர்மம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பஞ்ச இந்திரியங்கள் தான். அந்த ஆமைக்கு நாலு கால் இல்லையோ, அந்த நாலு கால் அப்படி வேண்ட சமயத்துல உள்ளுக்கு இழுத்துக்கும் இல்லவா, வேண்ட சமயத்துல வெளியில விட்டுக்கும். அதே மாதிரிதான் நம்மளுமே நம்மளுடைய இந்திரியங்களை பஞ்ச இந்திரியங்களையும் வேண்ட சமயத்துல எதுக்கு வேணுமோ அதுக்கு மட்டும் உபயோகப்படுத்திட்டு வேண்டாத விஷயங்கள்லேருந்து இழுத்து உள்ள அடக்கி வச்சுக்கணும் அப்படின்னு கூர்ம பகவானாக வந்து நம்மளுக்கு காட்டி தரார். எல்லாமாக இருப்பவனும் அவன்தான்னு காட்டுறார். என்ன இது மந்திர பர்வதத்தை கிடையாதுன்னா என்ன, நம்ம பிராணன் தான். அந்த பிராணனை கடைஞ்சு அதுல இருக்கக்கூடிய மூணு குணங்கள் சத்வம் ரஜசு தமோ குணங்கள் எல்லாம் நம்ம கடைஞ்சு அது அழகா மூணுக்கும் அப்பாற்பட்டதான ஒரு நிர்குணம் அப்படிங்கிற ஒரு குணத்துல வந்து நிற்போம். அந்த குணம் வெண்ணையாக இருக்கும். அந்த வெண்ணையை சாப்பிடறதுக்கு பகவான் வருவார். அதுதானே வெண்ணெய் ரொம்ப பிடிக்கும்லவா பகவானுக்கு, அப்படி வெண்ணையாக்கி வைக்கணும், நிர்மலமாக இருக்கணும். அப்போ பகவான் அங்க தென்படுவார். அதுக்கு யாரு சகாயம் பண்ணுவா, அஜயனாக கூர்மமாக எல்லாருக்குள்ளேயும் சக்தியாக மோகினி அவதாரமாக தன்வந்தர மூர்த்தியாக மகாலட்சுமி தாயாருடைய அவதாரமாக இத்தனையுமா வந்து யாரு சகாயம் பண்ணா, சாக்ஷாத் பகவான் தானே, வைகுண்டாதிபதி தானே. அந்த பகவானே நம்மளுக்கும் சகாயம் பண்ணி, ஆனா நம்ம முயற்சி பண்றதுதான் முக்கியம். அதற்கு என்னெல்லாம் சொல்லி தந்தார் இந்த கதையில அப்படின்னு நன்னா படிச்சுட்டோம்னா கவனிச்சோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கும் வாழ்க்கையில எப்படி வாழலாம், எப்படியெல்லாம் பகவானுடைய சகாயத்தை தேடிக்கலாம், நம்ம கையில எதுவும் இல்லை அப்படிங்கிற அகந்தை இல்லாம இருக்கணும். அந்த தேவேந்திரனுடைய அகந்தையிலேருந்து தொடங்கினது, துர்வாச முனிவருடைய சாபத்திலேருந்து தொடங்கினது, அது விஷ்ணு புராணத்துலதான் விஸ்தாரமா சொல்லியிருக்காரு. அப்படி தொடங்கி அமிர்த மதனத்தை அமிர்தம் மிருத்தம் இல்லாம இருக்கக்கூடிய அந்த அமிர்தத்தை தரக்கூடியவர் பகவான். பகவான் மேல நம்பிக்கையோடு இருந்தா பகவான் நிச்சயமாக நம்மளுக்கு தருவார் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை பகவான்கிட்ட வேணும் அப்படின்னு இந்த கூர்ம அவதாரத்தினுடைய தத்துவார்த்தங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில பயன்படுத்தினோமாகில் நிச்சயமாக பகவானுடைய திருவடியில போய் சரணம் அடையலாம், அங்கேயே போய் நம்மளுக்கு வாசம் பண்ணலாம் அப்படிங்கறது ஒரு பெரிய இந்த சரித்திரத்தினுடைய பலனே இதுதான். இந்திரியங்களை நம்மளுக்கு கண்ட்ரோல் பண்ணிக்க முடியறதுக்கு உண்டான சக்தி பகவான் தருவார், அமிர்தத்வத்தை தருவார். எப்பவும் எப்ப மிருதம் அப்படின்னா என்ன, மிருத்யுனா இந்த பகவான நினைக்காம இருக்கிறதா மிருத்யு. பகவான சதாசமயம் நினைச்சுட்டு இருக்கோம், நம்ம ஜீவனத்தோட இருக்கோம் அர்த்தம். அல்லாம சரீரம் போறது கிடையாது மிருத்யு, விஸ்மிருதி இது மிருத்யு, பகவான மறக்கிறது தான் மிருத்யு. அது இல்லாம எப்பவுமே பகவானையே நினைச்சுட்டு இருந்தோம்னா அமிர்தம் ஆயிடும் அப்படிங்கறதும் சொல்லி இந்த கூர்ம அவதாரத்தை சமர்ப்பணம் பண்றேன். லக்ஷ்மி நாதாய சாந்தாய நமோ மந்தர தாரிணே குருவாத புரீஷாய கூர்ம ரூபாய மங்களம் ஸ்வஸ்தி பிரஜாபியஸ் பரிபாலயந்தாம் ஞாயேண மார்கேண மகி மகிஷாஹ கோபிராமணேபியஸ் சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து காலே வர்ஷது பர்ஜன்யஹ பிருத்வி சஸ்யசாலினி தேசோயம் க்ஷோபரஹிதஹ ப்ராஹ்மணா சந்து நிர்பயாஹ த்வமேவ மாதா ச பிதா த்வமேவ த்வமேவ பந்துஷ்ச சகா த்வமேவ த்வமேவ வித்யா த்ரவிணம் த்வமேவ த்வமேவ சர்வம் மம தேவ தேவ காயேன வாசா மனசேந்திரேர்வா புத்யாத்மனா வா ப்ரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை ஸ்ரீமன்நாராயணாய ஏதி ஸமர்ப்பயாமி. ஹரே ராம ஹரே ராம ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, நாராயணாகில குரோ பகவன் நமஸ்தே. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா, ஜானகி காந்தஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம, ஆஞ்சநேய சுவாமி ஜெய், ராம ராம ராம ராம ராம.